Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. மாடுசத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க மாடுசத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க மேல கட்டி அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க மாடு சத்தா மனுஷன் நான் தோல வச்சு மேல கட்டி அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க Okay.